श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. लावण्यपूरललितोर्ध्वपरिभ्रमाभम् लक्ष्मीविहारमणिदर्पणबद्धसख्यम् गोपाङ्गणेषु कृतचङ्क्रमणम् तवैतत् जानुद्वयम् सुरपतेन जहाति चित्तम्. 39வது பத்தியம் ஸ்ரீதேவநாக பஞ்சாசத்து. 38ல் எம்பெருமானுடைய அந்த ஊருத்வயம், அந்த திருத்தொடை, அதனுடைய அந்த இணையினுடைய வர்ணனையை நமக்கு ஒரு அனுபவமாக கொடுத்தார். அந்த தொடைக்கு கீழே வரக்கூடிய அமையப்பெற்ற அந்த முட்டி அல்லது அந்த முழந்தால், அந்த முழங்கால் இருக்கணும், அந்த பகுதி, அந்த பகுதியை சுவாமி அனுபவிக்கிறார். நமக்கு எப்பவுமே இந்த இந்த வர்ணனை, இந்த அனுபவத்தை நம்ம நன்னா ரசிக்கணும்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அந்த கற்பனை பண்ணால் தான் சில விஷயங்கள்னா நமக்கு அந்த ரசனை ஏற்படும். இப்போது எம்பெருமானுடைய திருமேனி அழகே ஒரு வெள்ளம், ஒரு அழகு வெள்ளமாக அப்படியே வந்துட்டுருக்கு. சுவாமி அனுபவிச்சுட்டுருக்கார், திருமுடியிலேருந்து அனுபவிச்சு வந்துட்டுருக்கார். இப்போ தொடையிலேருந்து வரைச்சி, தொடையிலேருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம சரீரத்தில் அது கொஞ்சம் ஒரு டவுன் போர்ஷனுக்கு இறங்குறது. இறங்கின உடனே முட்டின்றது வந்து படுத்துட்டுருக்கச்சே நிற்கச்சேவோ கொஞ்சம் அது வந்து எழும்பி இருக்கு. அப்போ ஜலம் வேகமாக வந்து ஒரு திடீர்னு ஒரு பாறையோ அல்லது ஒரு மேற்பகுதி பட்டுதுன்னா அதை சுற்றி அங்கே பார்க்கச்சே ஒரு மேற்சூழல் மாதிரி நமக்கு தோன்றும் அந்த பிரவாகத்தில். அது மாதிரி ஒரு அனுபவம் எம்பெருமானுடைய முதல் அனுபவம் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு மேற்சூழல் மாதிரி அந்த அந்த முட்டி அந்த அந்த பகுதியானது பாசிக்கிறதான். ரெண்டாவது, பிராட்டி படுத்துட்டுருக்காலாம். முன்னாடியே சொன்னார் தைத்தோபதானம்னு சொன்னார். பிராட்டிகள்லாம் எம்பெருமானுடைய திருத்தொடையில் அவள் சயனிச்சுட்டுருக்காளாம். அப்படி சயனிச்சுட்டுருந்தா உத்தம ஸ்திரீகளுக்கு எப்பயுமே கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கணுமா. ஸோ கண்ணாடியை அடிக்கடி பார்க்குறவெல்லாம் உத்தம ஸ்திரீன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பக்கம், அதாவது நம்ம பெருமாள் வீட்டில் இருக்கான், உட்கார்ந்துருக்கான். அப்பா இவா படுத்துக்கிறார். படுத்துருந்தா அவனுடைய மார்புக்கு இவளுடைய திருமுகமானது வரும். அப்போ அங்கே ஒரு கௌஸ்துப மணி ஏற்கனவே இருக்குது. அந்த மணி பல பலன் இருக்கிறதுனால அந்த மணியிலையும் ஒரு தடவை பார்த்துக்கிறாளாம். இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு கண்ணாடி வருமே. அப்போது அந்த அந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த முழந்தால் அல்லது முழங்கால் பகுதி இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு கண்ணாடி மாதிரி அந்த மணிக்கு ஒரு துணையாக இருக்கான். அந்த பக்கம் மணி, இந்த பக்கம் அந்த முழங்கால். இப்படி ரெண்டு பக்கமும் பிராட்டிமார்கள்லாம் அதை ரசிக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி மாதிரி அது அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுருதான். இதனால் சக்கியம் ஏற்பட்டுருதான் கௌஸ்துப மணியினுடைய. இந்த விஷயத்தில் அவைகளுக்குள்ள ஒரு சாமியம். மூன்றாவது ரொம்ப சுவாரஸ்யம், நம்மளை வந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு அழிச்சுட்டு போகிறார். அது எப்படிப்பட்ட அந்த ஜானுனா, அந்த நீன்னு சொல்லுவாங்க, கேஎன் நீ நீன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது எப்படிப்பட்ட ஒரு ஜானுன்னா, அந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவன் தவழ்ந்து போனானே, எங்கே போனான்னு சொன்னால் அந்த கோபாங்கனேஷு கிருத்த சங்கிரமணம் சொல்ல போகிறார். அந்த நந்தகோபனுடைய மாளிகை என்ன, அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதி என்ன, அங்கெல்லாம் அந்த கிருஷ்ணன் முட்டி போட்டுன்னு தவிர்த்து போனானே, அப்படிப்பட்ட அந்த முட்டி இருக்கே, அது அடியனுடைய சித்தத்தை விட்டு அகலமாட்டேன் என்கின்றதுன்னு ஒரு அப்படி ஒரு அனுபவம். அப்படி இதெல்லாம் பார்க்கச்சே அமல்நாதிகரான சுவாமிக்கு மனசில் இருந்திருக்கணும். அந்த கிருஷ்ணாவதாரம் வந்து பூர்த்தியாக முன்னிடமே அடியன் விண்ணப்பித்தேன். வரதராஜனை கூட சுவாமி கிருஷ்ணனாக தான் அனுபவிச்சிருக்கார். இங்கே தேவநாயகனையும் எம்பெருமானுக்கு சுவாமிக்கு அங்கங்கே அந்த கிருஷ்ண அனுபவமானது வந்துடுறது. இப்போ பத்தியத்தை பார்த்தோம்னா, சுரபதே தேவபதே மாதிரி சுரபதே தேவேஷ சுரபதே ஒரே அர்த்தம். சுரபதிஹி இக்காரந்த புள்ளிங்க சப்தம், அதனுடைய சம்போதனம் சுரபதே தேவநாயகனே. ந ஜஹாதி, ஜஹாத்தின ஹான தாத்து, ஹான தியாகே விடுறது, அபேண்டன் அர்த்தம். அது அதனுடைய லட்லக்கார பிரதம புருஷாக வந்து ஜஹாத்தின்னு போகும். அப்போ ந ஜஹாத்தினா விடுவதில்லை, டஸ் நாட் லீவ் மீ அப்படின்னு அர்த்தம். எதைன்னா சித்தம், சித்தம்னா என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய மனதை விட்டு அகழ்வதில்லை. எது ஜானுத்வயம். ஜானுத்வயம் சொன்னா அந்த இரண்டு முகந்தாள்களும். அங்க ஊரு யுகம்னு போட்டு இங்க ஜானுத்வயம்னு போட்டுட்டார். இந்த துவயம்னு போட்டுட்டு அது சிங்குலர் ஆயிடும். யுகம்னு போட்டாலும் அது அந்த பேர்னால சிங்குலரா அது ஒரு ஆகும். அப்ப ஜானுத்வயம் சித்தம் நிஜஹாதி. எம்பெருமானே தவ ஏதத்து, தவ ஏதத்துன்னு போட்ட தவனா ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய அல்லது உம்முடைய. ஏதத்து ஏதத்துன்னு சொல்லிச்சு இந்த எதிர நின்று சுவாமி மங்களாசாசனம் பண்றதுனால அப்படியே சொல்றாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய வஸ்துவை பார்த்து சொல்றார் ஏதத்து. தூர இருக்க வஸ்துவ தான் தத்துன்னு சொல்லணும். அதனால ஏதத்து ஜானுத்வயம், இந்த இரண்டு முகந்தாள்கள் இருக்கே இவைகள் ரெண்டும் என் உள்ளத்தை விடுவதில்லைன்னு சாதிக்கிறார். அப்படி என்ன விசேஷம் அந்த முகந்தாள்கள் இருக்குன்னு கேட்டா அதுக்கு விசேஷங்களை சாதிக்கிறார். லாவண்ய பூர லலித ஊர்த்வ பரிப்ரம ஆபம். லாவண்யம்னு அழகு, பூரனா அது அந்த பூர்த்தியா இருக்கு, ஒரு வெள்ளத்துக்கு ஈடா இருக்கு. லலிதன இனிய, ஊர்த்வ பரிப்ரம ஆபம். இப்ப நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த வெள்ளமானது பெருகி வந்துட்டு இருக்கு, வந்த உடனே சின்ன மேட்டு பகுதி. அதனால ஊர்த்வ பரிபிரமன் சொன்னா மேற்சுழல். ஆபன முன்னாடி பார்த்தோம், ஆபனா இவ லைக்னு அர்த்தம், போன்றனவாய். அப்படி அதை ஒத்த ஒரு மேற்சுழல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி. இரண்டாவது லக்ஷ்மி விஹார மணிதர்ப்பண பத்த சக்கியம். லக்ஷ்மினா பிராட்டி, விஹாரனா விளையாட்டு, மணிதர்ப்பண மணி தர்ப்பணம்னா கண்ணாடி, தர்ப்பணம்னா சரிய நிறைய கமெண்ட்ரி கூட பேர் வைப்பா தர்ப்பணம்னு இருப்பா, ஏதாவது விஸ்வகுணா ஏதாவது தர்ப்பணம் பேர் வைப்பா. அப்படி வைக்கச்சே மணி, மணினா அந்த கௌஸ்துபமணி. பிராட்டி மடியில சயனிச்சுட்டு இருக்கா, அப்போ விளையாட்டுக்கு அப்பப்போ என்ன பண்றதெல்லாம் அந்த தன்னுடைய அழகு சரியா இருக்கா கலையாம இருக்கான்றத அப்பப்போ தன்னுடைய அந்த ஆபரணங்கள்லாம் சரியா இருக்கான்றத பாத்துக்கிறதுக்கு கண்ணாடி வேணுமா. அப்ப இடது பக்கம் திரும்பினா அல்லது வலது பக்கம் திரும்பினா அந்த மணி ஆனது இருக்கு, கௌஸ்துவ மணி இருக்கு. இன்னொரு பக்கத்துக்கு மணி வேணுமே, அதனால அந்த மணி தர்ப்பண பத்த சக்கியம், அந்த ரத்தனம் இருக்கு, அந்த கௌஸ்துப மணி இருக்கு, அதுக்கு பத்த சக்கியம்னு சொன்னா ஒரு தோழமையை ஏற்றுக்கொண்டதாய், அதோட ஒரு சக்கியத்தை ஏற்படுத்தின்றதுதான். இந்த பக்கம் நான் இருக்கேன், அந்த பக்கம் நீ இருந்து, அப்படிப்பட்ட அந்த முழந்தாள்கள். அதற்கு பிறகு கோபாங்கனேஷு, கோபாங்கனேஷுன்னு சொன்னா அந்த கோபர்களுடைய வீட்டு முற்றம் இருக்கும் இல்லையா, வாசல் எண்ண முள் எண்ண. அப்ப அந்த கிருஷ்ணன் அந்த அந்த ஏஜில் நம்ம குழந்தைகள் போச்சுனாலும் நமக்கு அப்படியே மனசு நெகுகிறது, அதனுடைய அந்த முட்டியெல்லாம் புளிச்சு விட்றோம், அந்த முட்டியெல்லாம் சில சமயம் காய்ச்சி போயிடும். அப்ப கிருஷ்ணனுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கணும் அந்த காலத்துல அந்த கோபர்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சுவா. அந்த மாதிரி சுவாமி சாதிக்கிறார் அந்த கோபாங்கனேஷு கிருத்த சங்கிரமணம். சங்கிரம சங்கிரமனா சுற்றுதல். நம்ம பகவத்யான சோப்பானத்தை அங்கேயும் சுவாமி வந்து கிருஷ்ணனை பத்தி இருக்கக்கூடிய ஸ்லோகத்துல சங்கிரமதுரா அப்படின்னு சாதிக்கிறார். அங்க வரைச்சு சங்கிரமதுரா அந்த காளிய நர்தனத்துல பண்ணச்சு கிருஷ்ணன் என்ன பண்ணனா, அது மேல விஷங்க சங்கிரமதுரா பத்தாவது பத்தியம் ரங்கோத்சங்க விஷங்க சங்கிரமதுரா பரியாய சரியாயதுன்னு அந்த பதத்தை உபயோகிச்சிருக்கார். அப்படியே கூட சின்ன வயசுல வாசிக்கிச்சு சங்கர மதுரான்னு வாசிச்ச வழக்கம் உண்டு. அது சங்கிரம துரா, சங்கிரமன்றது ஒரு மூமெண்ட் ஆக்சுவலா. அது இந்த பத்தியத்துல இங்க சொல்லச்சு அந்த கிருத்த சங்கிரம, கிருத்த சங்கிரமணம் அப்படின்னு போட்டிருக்கார். கிருத்த சங்கிரமணம்னா அந்த தவழ்ந்து சென்ற உலாவியதாக இருக்கக்கூடிய தவ ஏத்தத்து ஜானுத்வயம்னு போட்டுட்டார். பகவத்யான சோபானத்துல வரைச்சு அங்க நம்ம இந்த இந்த ஜானு அனுபவத்தை அங்கேயும் கொண்டு வர்றார். ஆனா அங்க ஜங்காக்கு எடுத்துன்னு போயிட்டார். ஜங்கானா அந்த கணைக்கால், அந்த ஜங்காவானது எப்படி இருக்குன்னு சொன்னா ஜானுச்சாயா திகுன சுபகாம்னு போட்டுட்டார். அந்த முட்டி இருக்கணும் அந்த பகுதியினுடைய முழந்தாளுடைய எழில் கூடி இருக்கான் அந்த ஜங்கால, அதனால அப்படி அங்க சேர்த்து அனுபவிச்சுட்டார். ஆனா இந்த இடத்துல வந்து தேவநாய பஞ்சாசத்துல இங்க தனியாவே அனுபவம் சுவாமிக்கு. அப்படிப்பட்ட கிருத்த சங்கிரமணம்னா செய்யப்பட்ட அந்த உலா இருக்கே அதனை உடைய தவ ஏதது ஜானுத்வயம், இந்த இரண்டு முழந்தாள்களும் அடியனுடைய உள்ளத்தை விடுவதில்லைன்னு அழகா சாதிச்சிருக்கார். ஒருவடைய அர்த்தத்தை அண்மையத்தை பார்த்தோம்னா சுரபதே லாவண்ய பூர லலித ஊர்த்வ பரிபிரமாபம் லக்ஷ்மி விஹார மணிதர்ப்பண பத்த சக்கியம் கோபாங்கனேஷு கிருத்த சங்கிரமணம் தவை தத்து ஜானுத்வயம் சித்தம்ன ஜஹாதி. சுரபதே தேவநாயகனே, லாவண்ய லாவண்யம்னா அழகு, பூரண அதனால் பூர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு வெள்ளம், லலிதன இனிமையாகவும் இருக்கு, ஊர்துவ பரிபிரம ஆபம், பரிபிரமன சுழல், ஊர்துவன மேல் நோக்கி, அந்த மேற்சுழல் ஆபம்னா ஒத்த, அதை ஒத்ததாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி விஹார மணிதர்பண பத்த சக்கியம். பெரிய பிராட்டிக்கு ஒரு விளையாட்டு தேவையா இருக்கு, அதுக்கு அந்த கௌஸ்தப மணி மணி தர்ப்பணம் அதுவே கண்ணாடியாகவும் இருக்கான், அதுக்கு இந்த பக்கம் இணையா இன்னொரு ஒரு விஷயம் வேணுமா, அந்த தர்ப்பணமா இருக்கிறதுக்கு கண்ணாடியா இருக்கிறதுக்கு, அது பத்த சக்கியம்னு இந்த பகுதியானது அது அந்த மணியோட ஒரு நட்பை ஏற்படுத்தின்னு இருக்கான். அதற்கு பிறகு கோபாங்கனேஷு சப்தமி பக்தி பகுவச்சனம், கோபர்வியுடைய இல்லங்களில் வீடுகளில் அந்த முற்றங்களில் கிருத்த சங்கிரமணம், கிருத்த சங்கிரமனா சங்கிரமணம் ஈன கிருத்தம்னு வச்சுக்கலாம், அதாவது அந்த தவழ்ந்து சென்றதாக இருக்கக்கூடிய தவ ஏதத்து தவை தத்து, இது வெத்தி சந்தி, தவ தவ ஏதத்து தவை தத்து, உந்த இந்த உன்னுடைய ஜானுத்வயம் இந்த இரண்டு முகந்தாள்களும் சித்தம் ந ஜஹாதி, அடியனுடைய உள்ளத்தை ந விடுவதில்லை விட்டு பிரிவதில்லைன்னு அழகா ஒரு அனுபவம் 39வது பத்தியத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.